தெரியும் நாயுடு ஹால் தான், சோக்காருக்கு கரும்பு சாரு தான், பொண்ணு பேக்க பார்த்தா பென்சு காரு தான். பேக ஒன்ன மாட்டிக்கிறா இவ வேலைக்கு போறேன்னு காட்டிக்கிறா, பேக ஒன்ன மாட்டிக்கிறா இவ வேலைக்கு போறேன்னு காட்டிக்கிறா. இந்த மாதிரி இடத்துல நான் எப்படி இருப்பேன் என் வயசுல, அங்க பாரு அம்மா அடியோ அம்மா பெரிய சைஸ்ல, புத்தால கடி செவத்த தோல் தான், உத்து பார்த்தா உள்ள தெரியும் நாயுடு ஹால் தான். அப்போ எங்க முட்டுவ, நீ எங்க போய் முட்டுவ, அம்மோனு தான் நிக்கிற போய் யாரு கதவை தட்டுவ, நீ யாரு கதவை தட்டுவ. அடி விட்டால் அக்கடி செவத்த கோல் தான், ஒத்து பார்த்தா உள்ள தெரியும் நாயுடு ஹால் தான். காரம் பசும் பால் அத கரக்க பாக்கும் வேலு, நீ யாரு போன ஆளு, சும்மா ஆட்டிடாத வாழ், சும்மா ஆட்டிடாத வாழ். உத்தால கடி செவத்த தோல் தான், ஒத்து பார்த்தா உள்ள தெரியும் நாயுடு ஹால் தான். சோக்காருக்கு கரும்பு சாரு தான், பொண்ணு பேக்க பார்த்தா பென்சு காரு தான். பேக ஒண்ண மாட்டிக்கிறா இவ வேலைக்கு போறேன்னு காட்டிக்கிறா, பேக ஒண்ண மாட்டிக்கிறா இவ வேலைக்கு போறேன்னு காட்டிக்கிறா. ஐயோ இந்த மாதிரி இடத்துல எப்படி இருப்பேன் என் வயசுல, சொட்ட அங்க பாரு அம்மா அடியோ அம்மா பெரிய சைஸ்ல, உட்டால கடி செவத்த தோல் தான், ஊத்து பார்த்தா உள்ள தெரியும் நாயுடு ஹால் தான். வள்ளி நீயும் நானும் ஒல்லி, செவத்துல பார்த்தி அடிக்க போறீங்களே, போடா போடா மச்சி இது பொம்மழங்க கட்சி. ஐயோ கண்ண கண்ண